ரங்கேஸ்வரஸ்ய தவ ச பிரணயானுபந்தாத் அன்யோன்யமால்ய பரிவிருத்திமபிஷ்டுவந்தஹ ஆசாலயந்தி வசுதேரசிகா ஸ்ரீலோகீம் நியூனாதிகத்த சமதா விஷயைர்விவாதைஹி. ஸ்ரீமதி கோதாய நமஹ. ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகனால் கோதாபிராட்டிக்கு மங்களாசாசனமாக அமைந்த ஸ்ரீ கோதாஸ்துதி என்கிற ஸ்துதியிலிருந்து 21வது பத்தியத்தை நாம் இன்று கேட்டு அனுபவிப்போம். இந்த பத்தியத்தில் மாலை மாற்றுதல், அதாவது பிராட்டிக்கும் கோதாபிராட்டிக்கும் ரங்கநாதனுக்கும் விவாகம் நிச்சயிக்கப்பட்டு அந்த நிகழ்வுகள் நடக்க தொடங்கின பொழுது மாலை மாற்றுதலான ஒரு மாலை மாற்றுதல் நடைபெறுகிறது. அந்த மாலை மாற்றலை கூடியிருந்தோர் அனைவரும் கண்டு கழிக்கின்றனர். அப்போது பொதுவாக ஜனங்கள் ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்துட்டால் பேச்சை தவிர்க்க முடியாது. அதுவும் ஒரு விவாகம்னு வந்துட்டால் நம்ம பார்த்தோம்னா வேத கோஷத்தை விட நம்ம இவாளுடைய கோஷம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த வைதிகம் என்ன நடக்கிறதாங்க நமக்கு தெரியறதில்ல. ஏன்னா நமக்கு ஒரு உற்சாகம், ஏன்னா உற்சாகம் வந்துட்டு பேசாமல் இருக்க மாட்டோம். அப்போ என்ன நடக்கிறது எதுக்கு நமக்கு அதை பற்றி ஒன்றும் நமக்கு சிந்தனம் இல்லை. அன்றைக்கி பார்த்தோம் இன்றைக்கி பார்த்தோம் இதை பேசிகிட்டு இருக்கோம். கூட நம்ம என்ன பண்ணுவோன்னு கேட்டால் விவாக மேடையை பார்த்து ஏதாவது கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே பார், அவளை பார், இவளை பார், அவரை பாருன்னு, இல்லை இந்த ஜோடியை பார், அந்த மாலையை பார், அந்த மாதிரி. இப்போ இந்த விழாவுக்கு இந்த விவாகத்தை பார்க்க வந்தவாலாம் என்ன பண்ணுறாலாம், ரெண்டு பேரும் பார்த்து பொருத்தத்தை பார்த்து பிராட்டியுடைய பக்கம்தான் நல்லா இருக்குது, இல்லை பெருமாளுடைய பக்கம் நல்லா இருக்குது, இல்லை சமமாக இருக்குது அப்படின்னு இந்த மாலை மாற்றுதல் மற்றும் இதர விஷயங்களை கொண்டு அவளுக்குள்ள ஒரு சர்ச்சையாம். அதுக்குள்ளே கோஷ்டி சேர்ந்துருத்தாங்க, இவர் தான் அவள் தான் அப்படின்னு போட்டி போடுறாளாம். இன்னொரு கட்சி சமமாக இருக்குது, எந்த பக்கமும் அதிகமாக எதுவுமே இல்லை, கம்மியாகவும் இல்லைன்னு சொல்கிறாளாம். இது என்ன ஆச்சு, இவளுடைய விவாதமானது மூன்று உலகத்தையுமே அப்படியே ஒரு பிரதிகோஷம் மாதிரி ஒரு ஒலிக்க செய்கிறதான், எதிரொலிக்க செய்கிறதான், அப்படியே இவா பேசுகிற ஒரு ஒலியானது அந்த அளவுக்கு எப்பயுமே இருந்திருக்குது. இப்போ மட்டும் இல்லை, பெண்ணாள் பிராட்டி விவாகத்திலிருந்து இந்த கோஷத்தை எழுப்பதுன்னு இருக்க போல இருக்கு. அதான் நாம் அதை பின்பற்றி கொண்டிருக்கோம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் விவாக சமயங்கள்லேயோ உபநய சமயங்கள்லேயோ நாம் மௌனத்தை ஆச்சரிக்கிறது உத்தேசியம். ஏன்னா அங்கே அந்த நடக்கக்கூடிய இதுக்கு நம்ம தொந்தரவாக கூடாது. ரெண்டாவது அந்த ஒளி நம்ம செவிக்கு போய் வேணும், அந்த கோஷமானது. அதற்காக அடி அந்த ஹாஸ்யத்துக்காக அதை விஞ்ஞாபித்தேன். இந்த இடத்துல என்னென்னு கேட்டால், இப்போது முக்கியமான விஷயம், மாலை மாற்றுதல் நடைபெறுகிறது. அந்த மாலை மாற்றுதலை கண்டு கழிக்கக்கூடிய பக்தர் குழாங்கள் அல்லது அங்கே இருக்கக்கூடியவர்கள் எம்பெருமானுடைய இது சோபம் அதிகமாக இருக்கா, இல்லை பிராட்டினுடைய சோபம் அதிகமாக இருக்கா, இல்லை ரெண்டு பேருக்கு சமமாக இருக்கான்னு விவாதம் பண்ணுறா. அந்த விவாதமானது, அந்த ஒளியானது, கோஷமானது மொத்த உலகத்தையும் மூன்று உலகங்களையும் போய் சேர்ந்து ஒரு எதிரொலி சென்றிருக்கன்னு அழகாக சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். இந்த பத்தியத்தில் வசுதேன்னு போட்டுட்டார். வசுதானா சாட்சாத் பூமி பிராட்டியவே போட்டுட்டார். பூமி பிராட்டின் அம்சமான கோதை பிராட்டியே வசுதேன சம்போதன பதம். வசுதான பதமா வக்தி, வாசாலயந்தி தான் கிரியாபதம். வசுதே வாசாலயந்தி, வாசாலயந்தின்னு சொன்னால் ஒலிக்க செய்தல். வாசாலகம் சொல்லுவாள் பொதுவாக, இப்போ பாரு பேசினே இருந்தால் வாசாலகன்னு சொல்வா. வாசாலயந்தின்னு சொன்னால் இப்போது இது காசல், சப்தத்தை ஒலிக்க செய்கின்றனர். யார் அப்படின்னு ரசிக்காக, அதாவது ராசிக்கம் இருந்தால் தான் அது அபாவமாக வெளிப்படும். ஒரு சங்கீத கட்சியில் உட்காண்டிருக்கோம், வெறும் அப்படியே உட்காந்து வந்துட்டோம்னா ஒன்றும் அதில் சுவாரஸ்யம் இல்லை. இந்த பார்க்குறவாளுக்கு ஒரு உற்சாகத்தை, அதாவது இந்த பாட்டை பாடுறவாளுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தாது. ஒரு நாலு பேர் தலையாட்டி ஆஹா அப்படின்னு கையெல்லாம் ஆட்டி சமிக்கை பண்ணா அவளுக்கு ரொம்ப உற்சாகத்தை ஏற்படுத்தும். அந்த தலையாட்டுகள் எதிர்க்காங்கிட்ட ராசிக்கிறதோ ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்மையும் அறியாமல் நாம் அதில் சேஷிதங்கள் பண்ணுவோம், அப்போ அது ராசிக்கம் இருந்தால் வரும். அதுமாதிரி இவ்வளோ ரசிக்காக இருந்தால் சுவை அறிந்தவர்கள் அவ எட்டப்பட்டாலும் மூன்று உலகத்தையும் ஒரு சப்தமுறை செய்கின்றனர், ஒழிக்க செய்கின்றனர். திரிலோக்கியம் வாசாலயந்தி, மூன்று உலகத்தையும் அவர்கள், திரிலோக்கியன்றது ஏகபட்சம், மூன்று உலகத்தையும், மூன்று உலகங்களுடைய சேர்க்கை, அது ஒரு இது சமாகாரம், அது அந்த மூன்று உலகத்தையும் ஒழிக்க செய்கின்றனர். எப்படி விவாதைகி, விவாதம்னா வாக்கு, வாதம் பிரதிவாதம், விவாதைகின்னு சொன்னால் எப்போ திருத்தியாக பிரதி பகவச்சனம், விவாதங்களினால் அப்படின்னு அர்த்தமாக இருக்குது. எதை அதிகரித்து இந்த விவாதம் அப்படின்னா, நியூன அதிகத்துவ சமதா விஷயி. நியூனம்னா கம்மி குறைவு, அதிகத்துவம்னா அதிகம், சமதானா சேம் ஈக்குவல். இந்த சமன்றதுதான் இங்கிலீஷ்ல சேம்னே ஆயிருக்கு ஆக்சுவலா, சேம் சம. இந்த குறைவா இருக்கா இல்ல உயர்ந்ததா இருக்கா இல்ல ஒப்பு, இந்த விஷயங்களை அதிகரித்து விஷயின்னு சொன்னா இதை விஷயமாக கொண்ட விவாதங்களினால். இந்த விவாதைக்கு இது விசேஷனம், நியூனாதிகத்துவ சமதா விஷயி. இதுவும் திருத்தியாதிக்கு பகுவசனம், இது வந்து விவாதைக்கு விசேஷனம். எப்படிப்பட்ட விவாதங்கள்னு கேட்டா, அந்த குறைவு ஏற்றம் அல்லது சமதா, இந்த மூன்றையும் விஷயமாக உடைய விவாதங்களினால். திலோக்கியம் வாச்சாலயந்தி, கே வாச்சாலயந்தி ரசிகாக, ரசிகர்கள் அந்த சுவையை அடைந்தவர்கள் வாச்சாலயந்தி. இப்ப இவர்கள் ஆக்சுவலா ரசிகாகன்னு சொன்னா இவர்களுக்கு மேலும் ஒரு தன்மை இருக்கு, என்னன்னா அபிஷ்டுவந்தா. அபிஷ்டுன்னு சொன்னா அபி ஸ்துதி பண்றது, அபிஷ்டுவந்தகன்னு சொன்னா ஸ்துதி செய்பவர்களான அல்லது மிகவும் போற்றுபவர்களான, அது என்ஜாய் பண்றதுக்காக, அதை போற்றுவது தான் அவர்களுடைய குறிக்கோள். இந்த விவாதம்ன்றது ரெண்டாம் பட்சம், அந்த போற்றுதலுக்கு அங்கமா அந்த விவாதம் ஆனது இருக்கு. ஏன்னா அதை ஊன்றி போனதுனால அவா ஒரு பட்சத்தை எடுத்து அதுல அவ அதுல ஆதரவு தெரிவிக்கிறார். ஆனா அவ யாருன்னு கேட்டா அபிட்டு வந்தகா, மிகவும் போற்றுபவர்களான இந்த ரசிகாக அர்த்தமாச்சு. இப்ப எதை இவர்கள் போற்றுகின்றனர், எதை இவர்கள் ரசிக்கின்றனர் கேட்டா, மால்ய பரிவிருத்தியம். பரிவிருத்தினா மாற்றுதல், மாலையான மாலை, இந்த மாலை மாற்றிக்கொள்வதை அதை திருத்தியாபக்தி ஏகவசனம், அதை அபிஷ்டுவந்தகா, அதை போற்றுபவர்களாக இவர்கள் இவ்வாறு விவாதம் செய்து அந்த விவாத கோஷத்தினால் மூன்று உலகத்தையுமே சப்தத்தினால் நிரப்புகின்றன. தாற்பயம் இப்ப யார் யார் மாலை மாற்றினார் அப்படின்னு கேட்டா, ரங்கேஸ்வரஸ்ய தவச்ச பிரணய அனுபந்தாது அந்யோன்ய, ரங்கேஸ்வரஸ்ய ரங்கநாதனுடைய அல்லது அவனுக்கும், தவச்ச உனக்கும் பிரணய அனுபந்தாத்து, பிரணயம்னா அன்பு காதல், இந்த காதலுடைய அனுபந்தாத்துல தொடர்ச்சியினால். அதாவது மாலை மாற்றுறது வரைச்சு இத்தனை முறையெல்லாம் இருக்கு, அது மேபி இதுக்காக அதிகமாக அதிகப்படியா பண்றது உண்டு, அது ரொம்ப ரசிக்கும்படியா இருக்கும் நம்மளுடைய லௌகிகமான விவாக விஷயங்களிலேயே. அப்ப இவருடைய அந்த பிரேமையினுடைய தொடர்ச்சியினால் அந்யோன்ய மாலை பரிவர்த்தியம், அந்யோன்யம்னா மியூச்சுவல், ஒருவருக்கொருவர் உண்டான அந்த மாலை மாற்றிக்கொள்வதை அபிஷ்டு வந்தகா, மிகவும் போற்றுபவர்களான ரசிகாக ரசிகர்கள் என்ன படம்னு கேட்டா, இது குறைவு இது நிறைவு அப்படி இது ஒப்புன்னு அவருடைய வாதம் பண்றாளாம். அந்த வாதங்கள்னால ஏற்பட்ட சப்தங்கள்னால மொத்த மூணு உலகமும் அது நிரப்பியதுன்னு இங்க தாத்பரியம். அந்த இதை பார்த்தோம்னா, வசுதே ரங்கேஸ்வரஸ்ய தவச்ச பிரணயானுபந்தாத்து, பிரணய அனுபந்தாத்து பிரணயானுபந்தாத்து இது பஞ்சமி பக்தி, அந்யோன்யமால்ய பரிவிருத்தியம், அபிஷ்டுவந்தா ரசிகாக நியூனாதிகத்த சமதா விஷயை விவாதை, திரிலோக்கியம் ஆச்சாலயந்தி. வசுதே பூமி பிராட்டியே அல்லது கோதையே, பூமி பிராட்டியுடைய அம்சத்தோடு பிறந்தவளே, ரங்கேஸ்வரஸ்ய தவச்ச ரங்கநாதனுக்கும் உனக்கும் பிரணய அனுபந்தாத்து அல்லது உங்கள் இருவருடைய அந்த காதல் பிரேமை அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக அந்யோன்ய மாலை பரிவிருத்தியும், ஒருவருக்கொருவர் அந்த மாலை மாற்றிக் கொள்ளும் போது அந்த சந்தர்ப்பம் இருக்கின்றதே, அதை அபிஷ்டுவந்தா மிகவும் போற்றுபவர்களான ரசிகாக ரசிகர்கள் என்ன பண்றாங்க கேட்டா, நியூனாதிகத்த சமதா விஷயி, அப்படி அவ்வாறு அவர்கள் போற்றும் போது அவர்கள் அவர்களையே அறியாமல் இது அதிகமா இருக்கு இது கம்மியா இருக்கு இவரிடத்துல இது அதிகமா இருக்கு அல்லது அவரிடத்துலதான் அதிகமா இருக்குன்னு அல்லது மிகவும் ரெண்டு பேருக்கும் சமமா இருக்கு இப்படின்னு அவர்களுடைய விவாதங்களினால் அதனால் ஏற்பட்ட சப்தத்தினால் திருலோக்கி மூன்று உலகத்திலுமே வாச்சாலயந்தி ஒழிக்க செய்கின்றனர்னு சுவாமியினுடைய அனுபவம் இந்த 21வது பத்தியத்துல ஸ்ரீ கோதா ஸ்துதியில. நாளைய தினம் நாம் 22வது பத்தியத்தை அனுபவிப்போம். ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ, ஸ்ரீமத்யை நிகமாந்த மகாதேஷிகாய நமஹ.